நல்லதோர் வீடை செய்தே. அதை நலம் கெட பொழுதில் எறிவதுண்டோ? நல்லதோர் வீணை செய்தே. அதை நலம் கெட பொழுதில் எறிவதுண்டோ? சொல்லடி சிவசக்தி, ஏனை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். சொல்லடி சிவசக்தி, ஏனை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ, இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. வல்லமை தாராயோ, இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. சொல்லடி சிவசக்தி, நீல சுமையன வாழ்ந்திட புரிகுவையோ? நல்லதோர் வீணை செய்தே. அதை நலங்கெட தசையினை தீ சுடினோ? சிவ சக்தியை பாடுனல் அகங்கேட்டே. நசையரு மனம் கேட்டே நித்தம் செய்வரு மதி கேட்டே. இவை அருள்வதில் உனக்கெதும் தடையுளதோ? இவை அருள்வதில் உனக்கெதும் தடையுளதோ? நலங்கெட பொழுதில் எறிவதுண்டோ?